இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளோ ஆழமாக பார்த்துருக்கீங்க? ஏதோ வந்தாச்சு, பிறந்தாச்சு, நாம் கேட்டு இந்த தாய் தகப்பன்னு கொடுக்கல, நாம் கேட்டு உறவுகள் வரல, நாம் கேட்டு பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கல, பல நேரங்களில் என்ன கேட்கணும்னு கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத வெறும் வார்த்தையாக பார்க்குறீங்களா இல்லை வாய்ப்பாக பார்க்குறீங்களா? இது வாய்ப்பாக பார்த்தா உங்களுடைய பாவம் வேறையாக இருக்கும், அதில் உங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் நேசிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், புரிதலினுடைய ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எல்லாமே மாறுபடும். வெறும் வார்த்தை தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பொழுதுபோக்காக எல்லார் மாதிரியும் இருந்துட்டு போவோம். ஒரு புல் இருக்கிற மாதிரி, ஒரு பூ இருக்கிற மாதிரி, ஒரு பறவை பறக்கிற மாதிரி பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடும். இதை நோக்கி மிக ஆழமான ஒரு ஈர்ப்பு இருக்குமே ஆனால் வாழற முறை வேறு மாதிரி இருக்கும். புலம்ப மாட்டோம், புகார் சொல்ல மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? இது கிடைக்காமல் கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற வேகம் மனதுக்குள்ளே இன்னும் நமக்கு வரவே மாட்டேங்குது. எத்தனை முறை யார் சொன்னாலும், எத்தனை புத்தகங்களை நம்ம விரும்பி படித்தாலும், எத்தனை பேர் பேசுகிறத கேட்டு நின்னாலும், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் எடுக்கும்போது மனதுக்குள்ளேருந்து ஒரு விட்டு விலகல் ஒன்று ஏற்படுது. இருந்துட்டு போகலாம், யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த நல்லா அப்படிங்கிறதுல முழுமையான நன்மையும் வருதா? இல்லை. பெரும்பாலும் யாராவது கேட்கணுமேனு கேட்க நம்ம எப்படியோ போயிட்டுருக்கோங்க, வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, அப்படியே இருந்துட்டுருக்கு, இதைத்தான் சொல்கிறோமே தவிர, ஏதோ யூ சவுண்ட் அஸ் இஃப் யுவர் அப்பாலஜைசிங், ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்கே தவிர, வேண்டி விரும்பி வாரி அணைச்சி உச்சி முகந்து ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் கொண்டாடி கொண்டாடி வளர மாதிரி நமக்கு தெரியல. அந்த பேஷன் நம்மக்கிட்ட இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் கடவுளை பார்க்கணும், நான் கடவுளை பார்க்கணும், எனக்கு கடவுளை காட்டுவீங்களா? இது பெரும்பாலும் ஒரு நல்ல துறவிக்கிட்ட வரக்கூடிய எல்லா மாணவர்களும் முதல்ல வைக்கக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தர் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன விண்ணப்பத்தை தான் வச்சார், கடவுளை பார்த்துருக்கீங்களா, எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு. இது மிகப்பெரிய ஒரு ஆசை, சில சமயங்களில் பேராசையும்னு கூட நமக்கு சந்தேகம் வரும். இப்படி ஒரு மாணாக்கர் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அதுவும் ஆசிரியர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மெடிடேஷனில் இருக்கார். தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை குலுக்கி எழுப்பி கஷ்டப்பட்டு ஒரு மோன நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியில் கொண்டு வந்து, உங்கள் மாணவனாக நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் மாணவனாக நீங்கள் என்னை எடுத்துக்கணும். சரி, அவர் இன்னும் மோன நிலையிலேருந்து வெளியில் வந்து முடியல, அதுக்குள்ளே என்னுடைய படபடன் கேள்விகள் கொட்டுது, நீங்கள் எனக்கு கடவுளை காட்டணும். ஒரு நிமிஷம் ரொம்ப சாந்தமான ஒரு துறவி தான் அவர். கோபங்கிறது துளி கூட கிடையாது, மருந்து கூட கிடையாது, அவர் கோபப்பட்டதை யாரும் பார்த்தது கூட கிடையாது, சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாந்தமான அமைதியின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தியான நிலையிலிருந்து மோன நிலையிலிருந்து வலுக்கட்டாயமாக அவருடைய அனுமதி இல்லாமல் காத்திருக்காமல் கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் அவரை கட்டி பிடிச்சி அந்த நிலையிலிருந்து அவரை இழுத்து வெளியில் வந்த அடுத்த நிமிஷம் கேள்விகளாக கொட்டி அதில் வந்த முதல் கேள்வி, கடவுளை காட்ட முடியுமா? அவ்வளோதான். அவர் ஒரு நதிக்கரையில் உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் யாரும் இல்லை, அத்துவான காடாக இருக்கக்கூடியது. எங்கிருந்தோ இந்த மாணவன் தேடிட்டு வந்துட்டான். பொறுக்க முடியல, அவ்வளவே தான். அவன் போட்டிருக்கக்கூடிய அங்கேயே இறுக்கி அப்படியே பிடிச்சாரு. தர தர தரன்னு அந்த மாணவனை எதிர்பார்க்க கூட இல்லை. இந்த ஒரு மெலிந்த உடல் இருக்கக்கூடிய ஒரு துறவிக்கிட்ட இவ்வளவு ஒரு பலம் இருக்கா, இத்தனை ஒரு ஆவேசம் இருக்கா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுற மாதிரி தரையோடு சேர்த்து தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. அவனும் ஒன்றும் சாதாரணமான வாலிபன் இல்லை, உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். எப்படியும் ஒரு 18-19 வயது இருக்கும். தர தர தரன்னு இழுத்துட்டு போய் ஓடக்கூடிய அந்த நதியில் பிடிச்சி அவரும் குதிச்சு அவனையும் தள்ளி அவன் கை காலை உதச்சி நிமிடுறதுக்குள்ளே தலையை அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரே அழுத்த அழுத்திட்டார். அவ்வளோதான். அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் காலும் உதைக்குது, உடம்பு படபடக்குது, ஆனால் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை. இரும்பு பிடியாக பிடிச்சிட்ருக்கிற அவருடைய கைக்கு தண்ணிக்குள்ளே அமிழ்த்தி வச்சிட்ருக்காரு. மேலே அப்படியே ஏர் பபிள்ஸ், அந்த காற்று கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே அவன் திணறான்னு தெரியுது. அவன் கையும் காலும் அடிக்கிறத கூட நிறுத்திடுவாங்க போல இருக்குது. அத்தனை வினாடிகள் தாண்டி நிமிடங்கள் தண்ணிக்குள்ளே அழுத்தி பிடிச்சாச்சு. இனி விட்டால் தீந்துது, மூச்சு போயிடும் அப்படிங்கும்போது வெடுக்குன்னு வெளியில் உருவுறாரு. அப்படின்னு ஒரு பெரிய இழுக்கக்கூடிய மூச்சோடு அந்த பையன் வெளியில் வரான். கண்ணெல்லாம் கலங்கி முகமெல்லாம் செவந்து காது மடலெல்லாம் துடிக்க உயிர் துடிப்பினுடைய கடைசியின் நொடி வரைக்கும் போய் இறப்பை தொட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கையை வச்சுட்டு வந்த அந்த பையன் அவசர அவசரமாக தண்ணி கடியில் கிடைக்காத மூச்சு, உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய காற்றிலிருந்து அவனுடைய நாசி துவாரங்கள் விடவிடைக்க அப்படியே அள்ளி அள்ளி அள்ளி அப்படின்னு கிடைக்காத காற்ற உள்ளே வாங்குறான். சிரிச்சுக்கிட்டு அந்த ஞானி ஆசிரியர் கேட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும்? காற்று வேணும், காற்று வேணும், சுவாசிக்க காற்று வேணும். காற்று மட்டும்தானே வேணும், ஆமாம், காற்று மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு சுவாசிக்க காற்று வேணும், காற்று வேணும், அவ்வளோதான். நுரையீரல் எல்லாம் மீண்டும் மீண்டும் அப்படியே விகல ஒரு அகன்று போய் உள்ளுக்குள்ளே காற்று எடுக்கிறான். திரும்பி அவனை பார்த்துட்டு, இப்போ தான் மூச்சு கொஞ்சம் சுவாசம் சரியாக ஆரம்பித்த உடனே, என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை எதுக்காக, நான் என்ன கேட்டேன், கடவுளை காட்டுங்கன்னு மட்டும்தானே கேட்டேன், என்னை பிடிச்சி தர தரன்னு எதிர்பாராத விதமாக இழுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ளே அழுத்தி உங்கள் கைக்கு என்ன இவ்வளவு சக்தி, நான் நினைக்கவே இல்லை. எலும்பு மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் இரும்பு பிடி, வர வினாடி போயிருந்தா நான் இறந்து போயிருப்பேன்ல, காற்று மட்டும் கிடைக்காட்டா. சிரிச்சுட்டே இருந்த யானை சொன்னார், இதுதான் இந்த காற்று வேணும், காற்று வேணும்னு அந்த ஒரு நொடிக்குள்ளே உலகத்தை எல்லாத்தையும் மறந்து என்ன உனக்கு வேணும், உலகத்தையே கொண்டு வந்து உன் கையில் உருட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால், எதுவும் வேணாம், காற்று வேணும் அப்படின்னு எந்த அளவுக்கு உன் மனது தீவிரமாக ஒரு பொருளை மட்டும் நோக்கி பாஞ்சுதோ அந்த மாதிரி என்னைக்காவது காற்றளவே கடவுள் வேணும் அப்படின்னு உன் மனது எதுவும் வேணாம் அப்படின்னு ஒற்றை மையப்புள்ளியை நோக்கி பாயுமே ஆனால் அந்த நாள் வரும்போது வா, கடவுளை கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னைக்காவது நாம் இந்த மாணவனுடைய நிலைமையை அடைய முயற்சி பண்ணியிருக்கோமா, அடையலாம் அப்படின்னு புரிஞ்சிட்ருக்கோமா? வாழ்க்கை ஏதோ கையில் கிடச்சிது அவ்வளவே தான், ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி, இது இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, இதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இதை சாதிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இதை மட்டும் நான் சாதிக்காமல் போயிட்டேன் அப்படின்னா மீண்டும் இதை சாதிக்கிறதுக்கு இறைவனோ இயற்கையோ இன்னொரு நபரை அனுப்ப போகிறது இல்லை, எனக்காக மட்டுமே விதிக்கப்பட்டது இது. என்னைக்காவது பார்த்துருப்போமா? ஒரு சுவாச காற்று கிடைக்காம கையும் காலும் படபடக்க தண்ணிக்குள்ளே அழுந்தி அடுத்த வினாடி சாவு அப்படிங்கும்போது உங்கள் உடம்பு பூரா கெஞ்சின அந்த ஒற்றை சுவாசம் மாதிரி, உங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு எனக்கு தெரியாது, 10 வயது குழந்தையாக இருக்கலாம், 20 வயது இளைஞராக இருக்கலாம், 30 வயது யுவதியாக இருக்கலாம், 40 வயது வரைக்கும் என்ன இன்னும் சாதிச்சோன்னு தெரியாத நபராக இருக்கலாம், 50 வயது வந்தாச்சு இனி காலை நீட்டி உட்கார போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இத்தனை நாளும் காலை நீட்டி தான் உட்காந்துருந்தீங்க, எழுந்திருக்க கூட இல்லை, ஓடக்கூட இல்லை, யாருக்கும் ஒரு உதவி கூட பண்ணதில்லை, ஏன் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சா அதுக்காக விரல் கூட சுட்டி காட்டலை. வந்தோம், ஏதோ இருந்ததுக்கு வாழ்க்கை அப்படின்னு பேரோடு இருந்திருந்தோம்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான் இந்த அவசரமான ஒரு அலாம், ஒரு எச்சரிக்கை, பார்க்க பார்க்க கையை தாண்டி காலம் போயிடும். இந்த சுவாச காற்றுக்கு படபடுத்த மாதிரி ஏதோ ஒரு இலக்கு, இதை நான் அடையணும், அது கடவுள்னு அந்த பையன் கேட்டான். உங்களுக்கு எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அன்றாட வாழ்க்கையில் பாமர மனிதனுடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்த உங்களால் ஒரு வார்த்தை முடியுமா, ஒரு வரி முடியுமா, 10 விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியுமா, தோளை தட்டி கொடுக்க முடியுமா, புன்னகைக்க முடியுமா, பக்கத்தில் நிற்க முடியுமா, விரல் கொடுக்க முடியுமா, ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று. இந்த சுவாச காற்று கிடைக்கிற மாதிரி ஆவேசத்தோட வேகத்தோட ஒரு மையத்தை நோக்கி மனது குவிந்து அங்கேயே நிற்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கான்னு கண்டுபிடிங்க. அது இல்லைன்னா நம்ம வந்து போன சுவடையே இருக்காது. மரம் கூட கிளை விழுந்தால் அந்த இடத்துல ஒரு சின்ன தழும்பு இருக்கும், அங்கே ஒரு கிளை இருந்ததற்கான ஒரு அடையாளம். காலத்தில் கால் பதிச்சு நம்ம நடக்கும்போது வந்து போன சுவடு தெரியணும்னா காற்றை நோக்கி அந்த நுரையீரல் பாஞ்ச மாதிரி, அந்த மானவனுடைய பதப்பதப்பு மாதிரி ஏதோ ஒன்று நோக்கி நாம் எல்லோரும் பாஞ்சே ஆகணும். அப்போ தான் வந்து போனதற்கான அடையாளம் கிடைக்கும். இப்போது இலக்குகள் எங்கேயும் தேடலாமா, தேடி அடையலாமா, அடைஞ்சே ஆகணுமே, முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.